ஏ அசிங்காடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. அசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. போது சடம் சம் சடம் சம் சியை கோது அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. போட்டு சடம் சம் சடம் சம் சித்தைகள் காட்டு பெண்ணே நீ பெண் அல்ல அச்சய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நாங்கிழந்தே ஆளோடு தேன் கொண்டு வாய் கலந்தே. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் மொத்த சுவைக்குள் மூழ்காவா, இச்சையிருந்தும் கச்சையணிந்தேன் சச்சைகள் செய்திடவா. ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா.